சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கே பானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மகாந்தோஹரேரியே மகான் சக்ருரியா மகார்கைர் குணைரியே விசிஷ்டா மகத்யாம் மகானந்த காமாஹ ஸ்ரிதாயாம்ஷ்ட மாதா மகான் வீர ரக்வீட பிக்ஷான் பதேதானி. இதனுடைய அர்த்தம், மகான் ஆரியர் அதாவது பண்பாடு மிக்கவர், பெருமாளுக்கு உற்சவங்களை பண்ணினவர், உயர்ந்த நற்பண்புகளோடு கூடியவர், உலகிலே பேர் ஆனந்தத்தை விரும்புபவர்களால் ஆசிரயிக்கப்பட்டவர், மாதா மகர் அதாவது தாய்க்கு தந்தை அடியேனுக்கு வீர ராகவர் என்ற திருநாமம் கொண்டவர், அவரை அடைகிறேன். வழக்கத்துக்கு மாறாக இது மொத்தம் பன்மையிலே இருக்கிறது, பூஜாயாம் பகுவச்சனம் என்று மரியாதை பன்மை. மகான் என்று சொல்வதற்கு பதில் மகாந்தா என்று இருக்கிறது. ஆர்யாஹ விசிஷ்டாஹ என்று அப்படிப்பட்டவர்கள் என்று மதிப்புக்காக பன்மை இல்லிட்டு அந்த சுவாமியை இந்த சுவாமிகளை அடியேன் சேவிக்கிறேன் என்று முடிகிறது. மகா என்கிற சப்தமானது ஒவ்வொரு பாத ஆரம்பத்திலும் வருகிறது. மகாந்தஹ மகார்கைஹி மகானந்த மாதா மகான் என்று இந்த பதங்களிலே ஒரு பகுதியாக மகா என்பது ஒலித்து பாத அனுப்பிராசத்தை ஏற்படுத்தியது. இந்த நாலு பதங்கள் தவிர மேலும் அதிகப்படியாக மகான் என்றும் மகத்யாம் என்றும் வேறு பதங்களிலும் இதே சப்தம் இதே ஒலி வந்ததாலே சொல் அலங்காரம் மிகுதியாக இருக்கிறது. மகா என்றால் பெரிய என்ற அர்த்தம், மக என்றால் உற்சவம் என்ற அர்த்தம், மகதி என்றால் பூமி என்ற அர்த்தம். இப்படி அர்த்தங்கள் வேறுபட்டாலும் சப்தம் ஒரே மாதிரியாக மகா மகா மகதி என்று இருப்பதாலே சப்தாலங்காரம் நமக்கு கிடைத்தது. இரண்டாவதாக இன்றைய உபன்யாசம் எது பற்றி என்றால் சிற்றின்பமின்மையின் என்பதால் சொன்ன பேரின்பம் பற்றியது. மகா ஆனந்தத்தை பற்றின உபன்யாசத்திலே அதை குறிப்பிடும் வகையிலே மகானந்தம் என்கிற பதம் அதே அர்த்தத்திலே மூன்றாம் அடியிலே வந்திருக்கிறது. இது விஷய சூசனம் என்கிற சிறப்பு. மூன்றாவதாக மகான் என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள், பெரியவன் என்று ஒரு அர்த்தம். ஸ்லோகத்திலே முதல் பதம் மகாந்தஹா என்பது அதற்கு பெரியோர்கள் என்ற அர்த்தம். அதில் ஒரு பகுதியான மகான் என்பது அதற்கான ஏகவசன பதம். அந்த பதம் அதே வரியிலே இரண்டாம் தடவை வந்தபோது ஹரேஹே மகான் சக்ருஹரியாஹா என்று அர்த்தம் வேறே. மகா என்கிற பதத்துக்கு அங்கே உற்சவம் என்ற அர்த்தம். மகான் என்றால் உற்சவங்களை என்ற அர்த்தம். இரண்டாம் வேற்றுமை பன்மை த்விதீயா பகுவச்சனம். இதே பதம் முதல் வேற்றுமை ஒருமையிலே வந்தது. இதற்கு முன் சொன்ன அர்த்தத்திலே பிரதமைக வச்சனம். மறுபடியும் மாதா மகான் என்று வரும்போது பெரியவர் என்ற அர்த்தமும் கிடையாது, மகானுக்கு உற்சவங்களை என்ற அர்த்தமும் கிடையாது. மாதா மகன் என்றால் தாய் வழிபாட்டன். இந்த பதத்தினுடைய இரண்டாம் வேற்றுமை பன்மை த்விதீயா பகுவச்சனம் மாதா மகான் என்று வரும். இவ்வாறாக சிலேடை வேடிக்கையும் உண்டு இந்த ஸ்லோகத்திலே. பிராசம், சூச்சனம், ஸ்லேஷம் என்று மூன்று விசேஷங்கள் வழக்கம் போல இந்த புது ஸ்லோகத்திலேயும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ ஸ்வதாத்வதீயாஹ தயாதரங்கானுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். இதனுடைய தமிழாக்கம், உன்னுடைய அருளலையின் பின்னர் வரும் பார்வைகள் என்னுடைய பேச்சு அமுதம் அன்னதென கொடுக்கட்டும் என்று. இதிலே ஸ்வதியாக என்ற மூலப்பதத்திற்கு உன்னுடைய என்றும், தயா தரங்க அனுச்சராக என்ற மூலப்பதத்திற்கு அருள் அலையின் பின்னர் வரும் என்றும், கடாட்சாக என்ற மூலப்பதத்துக்கு பார்வைகள் என்றும், மே என்கிற மூலப்பதத்துக்கு என்னுடைய என்றும், சரஸ்வதீம் என்கிற மூலப்பதத்துக்கு பேச்சு என்றும், அமிர்தம் என்கிற மூலப்பதத்துக்கு அமுதம் என்றும், திஷந்து என்கிற மூலப்பதத்துக்கு கொடுக்கட்டும் என்றும் தமிழ் மொழி பெயர்ப்புகள் பண்ணி அதே பதங்களை இட்டிருப்பதாலே இந்த சிறிய செய்யுளானது அந்த ஸ்லோகத்தின் நெருங்கின தமிழாக்கமாக ஆகிறது. உன்னுடைய அருளலையின் பின்னர் வரும் பார்வைகள் என்னுடைய பேச்சு அமுதம் அன்னதென, அன்னது என்றால் போன்றது என்ற அர்த்தம், அமுதம் அன்னதென கொடுக்கட்டும். இன்றைய உபன்யாசத்துக்கு தலைப்பு, உற்றதும் நீயே சிற்றின்பமின்மையின் என்பது. மும்மணி கோவையிலே ஏழாவது பாசுரத்திலே ஒரு வரி, இதனுடைய பதவுரை, உற்றதும். உற்றதும் என்பதற்கு அகராதியிலே சரியானதும் தகுந்தது என்று அர்த்தம் போட்டிருக்கிறார்கள். அதாவது எனக்கு தகுந்ததும் நீயே பகவானாகிற நீ மட்டுமே, சிற்றின்பம் இன்மையின் குறைந்த இன்பமாக இராமல் பேர் ஆனந்தமாக இருக்கிற காரணத்தாலே என்று அர்த்தம். சிறு இன்பம் என்ற பதங்கள் சேரும் பொழுது சிற்றின்பம் என்றாகிவிடும். ஒற்று இரட்டித்தல் என்பார்கள் தமிழ் உணர்ச்சி விதியிலே. குரு ஏவல் என்பது குற்றேவல் என்றாவது போல இது. இன்றைக்கு சிற்றின்பமின்மை காரணமாக ஒற்றது தகுந்த புருஷார்த்தம் பகவான் தான் என்பதை பற்றி பேசப்போகிறோம். இதிலே நாம் கேட்கப் போகிற விசேஷார்த்தங்கள் நாலைந்து உண்டு. அதிலே முதலாவது, நமக்கு மோட்சானந்தம் தருகிற பரமபத நாசன் இருக்கிறானே ஸ்ரீவைகுண்டத்திலே, அவனை பெறுகிற தகுதி நமக்கு உண்டு என்பதான். நமக்கு அவன் உற்றவன் என்றால், உற்றது என்றால் தகுதி உடையது என்று அர்த்தம். அவன் நமக்கு தகுந்தவனா என்று கேட்டால், அவனை பெறுகிற தகுதி நமக்கு உண்டா என்ற கேள்வியாகும். அது உண்டு என்பது முதல் விஷயம். பல பேர் நினைக்கலாம் மோட்சம் என்பது பரம புருஷார்த்தம், உயர்ந்த குறிக்கோள் என்பது உண்மையானாலும், நீச்சர்களான தாழ்ந்தவர்களான ஹீனர்களான நமக்கு நமக்கு தகுந்த குறிக்கோளை அல்லவா நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பேராசைப்படுவானேன் உடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமோ? நம் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஆசைகளை நாம் வைத்துக் கொள்ளலாமா? நாம் மோட்சத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தகுதிக்கு ஏற்ற சிற்றின்பத்தை மட்டுமே நாம் நாடலாம் என்று பலர் நினைக்கலாம். இது சரி கிடையாது. நம்மை நாம் குறைவாக மதிப்பிடக்கூடாது. நம் ஒவ்வொருவரிடமும் தெய்வத்தன்மை இருக்கிறது. நாம் எல்லோரும் பகவானுக்கு அந்தரங்கமானவர்கள். சின்ன வயசுலே காட்டிலே தொலைஞ்சு போன ராஜகுமாரனுக்கு ராஜ்யத்திலே பிறகு ராஜா ஆவதற்கு உரிமை உண்டிருக்கு அல்லவா? அதுபோல நமக்கு மோட்சத்தை நாடுகிற உரிமையும் தகுதியும் இருக்கிறது. அது இல்லையோ என்று நினைத்து கொண்டு அகல வேண்டாம். அது நமக்கு உற்றதுதான், ஏற்றதுதான். இன்னும் சொல்ல போனால் அதுவே நமக்கு ஏற்றது. அது என்றால் மோட்சமும் அங்குள்ள பரமபத நாசனான பகவானும். உற்றது நீயே என்பதற்கு இது முதல் மைய கருத்து. இதை இப்போது ஒரு தேசிக சூக்தி மூலமாகவே கேட்க போகிறோம். மேற்கோள் மணிப்பிரவாள மொழியிலே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துமஸ்தானீயனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் குமாரனென்றும் புத்திரனென்றும் சிஷ்யனென்றும் பிரேஷ்யனென்றும் சேஷபூதனென்றும் தாசபூதனென்றும் அவ்வோ சாஸ்திரங்களிலே பிரதிபன்னனாயிருக்கும் ஜீவாத்மா இவன் தனக்கு வகுத்த சேஷியாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் உயர்வர உயர்நலமுடையவனாய் நமக்கும் பூவின் மிஷனங்கைக்கும் அன்பனாய் ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானான சர்வேஸ்வரன் வானிலவரசாய்க்கொண்டு தான் வாழ்கிற வாழ்வை சர்வாத்மாக்களும் அனுபவித்து கிருதார்த்தராக வேணும் என்று சஹிருதயனாயிருக்கிற இருப்படியாக நித்யானுபவம் பண்ணுகிற அந்தமில் பேரின்பத்து அடியரான நித்யசூரிகளோடொக்க தானும் சுவாமி கைங்கரியத்துக்கு ஸ்வரூப யோக்கியதையாலே இட்டு பிறந்து வைத்து. மேற்கோள் முடிகிறது, ஆனால் வாக்கியம் முடியவில்லை. இது உத்தமமான பிரௌடமான ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்னும் கிரந்தத்திலே ஆரம்பத்திலே முதல் அதிகாரமான உபோத்காத அதிகாரத்திலே முதல் மணிப்பிரவாள வாக்கியத்தினுடைய ஒரு பகுதி இது. வாக்கியம் நீளமாக இருக்கிறது. அந்த பெரிய புஸ்தகத்திலே முதல் கருத்தே இதுதான். நமக்கு தகுதியும் உரிமையும் உண்டு பகவானை அடைவதற்கு என்பது. வாக்கியம் பெரிசானாலும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. பாஷை தமிழ் கலந்திருப்பதாலே எல்லோருக்கும் நடுநடுவே கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் புரிகிற காரணத்தாலும் இன்பம் பயக்கிறது. நெற்றுரு பண்ணுகிற அபிசந்தி இல்லாதவர்க்கும் கூட நெற்றுருவாகிவிடும் போலே இருக்கிறது. வாக்கியத்திலே ஆழ்வார் சுத்திகள் இடையிடையே விரவி இருப்பது இதனுடைய மதிப்பையும் கூட்டுகிறது. இந்த வாக்கிய பகுதியிலே நமக்கு உற்றது தகுந்த புருஷார்த்தம் எது என்று கேட்டால் பகவான் தான் என்பதை காரணங்களை கொண்டு விளக்குகிறார் தேசிகன். அதாவது உற்றதும் நீயே என்ற மும்மணி கோவை வாக்கியத்துக்கு விளக்கங்களை தருகிறார் இந்த வாக்கியத்திலே. அவர் இதிலே சொல்லுகிற காரணங்கள் என்னென்ன என்றால், ஒன்று அவருக்கும் நமக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு என்பது முதல் காரணம். இரண்டு அவன் நம்மிடம் காட்டும் பரிவு. மூன்று நமக்கு உரிமை ஸ்வரூபயோக்கியத்தையாலே இட்டு பிறந்து வைத்து என்னலாம்படியான பிறப்புரிமை. இந்த மூன்று காரணங்களாலே நாம் அவனிடம் உற்றதும் நீயே என்று பேசலாம். இதையே கொஞ்சம் விளக்கிக் கொள்வோம். நெருங்கிய தொடர்பு என்பது என்ன என்றால், இதை எட்டு விதமாக எடுத்துரைக்கிறார். எட்டு பதங்கள் கௌஸ்துபஸ்தானீயன், ஹிருதயங்கமன், குமாரன், புத்திரன், சிஷ்யன், பிரேஷ்யன், சேஷபூதன், தாசபூதன் என்று எட்டு பதங்கள். இந்த எட்டு பதங்களும் எட்டு விதமான தொடர்புகளை தெரிவிக்கின்றன. இந்த எட்டையும் தமிழிலே சொல்லி பார்ப்போம். கௌஸ்துபம் என்கிற ஒரு மணி இருக்கிறதே பெருமாளுடைய திருமார்பிலே. அந்த மணிஸ்தானத்திலே இந்த ஜீவாத்மா இருக்கிறான். அந்த மணியே ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதியாக அங்கே இருக்கிறது. இரண்டாவது ஹிருதயங்கமன் என்றால் உள்ளத்தில் புகுந்தவன் என்ற அர்த்தம். பெருமாளுடைய ஹிருதயத்திலே இவன் புகுந்திருக்கிறான், அவனுடைய வாத்சல்ய பாத்திரமாக இருக்கிறான், பிரீதி பாத்திரமாகவும் இருக்கிறான். மூன்றாவது இளம் குமரன். நாலாவது புதல்வன். ஐந்தாவது மாணாக்கன். ஆறாவது பணியாளன். ஏழாவது உடைமையானவன். எட்டாவது அடியவன் என்று எட்டு சம்பந்தங்கள். ஜீவாத்மாவானவன் இப்படிப்பட்டவன் பரமாத்மாவுக்கு. இந்த எட்டையும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தங்களாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வோ சாஸ்திரங்களிலே பிரதிபன்னனாயிருக்கும் என்கிறார். பிரதிபன்னன் என்றால் தெரிவிக்கப்பட்டவன். இது முதல் காரணம் நாம் அவனை அடைவதற்கு. நாம் அவனை அடைவதற்கு தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதற்கு இது காரணம். நாம் ஏன் தயங்க வேண்டும்? நாம் தான் அவனுக்கு மிகவும் நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறோமே. அடுத்து இரண்டாவது காரணம், அவன் மிக உயர்ந்தவன், நமக்கு எட்டாத தூரத்திலே இருப்பவன் என்பதெல்லாம் உண்மையே. ஆனாலும் கூட அவன் நம்மிடம் அன்பும் அருளும் கொண்டவன் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அயர்வரும் அமரர்கள் அதிபதி, உயர்வர உயர்நலம் உடையவன் என்பதெல்லாம் உண்மைதான். தேவதைகளுக்கும் நித்திய சூரிகளுக்கெல்லாம் கூட அதிபதியாக இருப்பவன். இதைவிட உயர்வு ஒன்று உண்டு இல்லாதபடியான உயர்ந்த நலங்களை கொண்டவன் என்பதெல்லாம் அவனுடைய பரத்வத்தை பேசுகின்றன. வாஸ்தவம் அவன் பரமாத்மா, இவ்வளவு மேன்மைகளையும் உடையவன்தான். ஆனாலும் வேறு சில திருவாய்மொழி வரிகளை கேட்டால், நமக்கும் பூவின் இசை நங்கைக்கும் அன்பன் என்று ஒரு வரி வருகிறது. திருமகளுக்கு எப்படி அன்பனோ அந்த அளவுக்கு நமக்கும் அன்பனாம் அவன். இதும் சொல்ல போனால் நமக்கும் போவின்மிசை நங்கைக்கும் என்கிற வரியிலே நமக்கும் என்கிற பதத்தை ஆழ்வார் முதலிலே இட்டு அதற்கு பிறகு போவின்மிசை நங்கை என்று திருமகளை சொல்லியிருப்பதால் திருமகளுக்கு அன்பனாவதை காட்டிலும் அதிகமாக நமக்கு அன்பனாக இருப்பவன் அவன். இதே போல அதே பாசுரத்திலே ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமான் என்ற வரியிலேயும் கூட வானத்தவர்க்கும் முன்னதாக உலகத்தாரை பேசியதாலே நமக்கு அவன் சுவாமி ராஜா என்கிற விசேஷ சம்பந்தம் உண்டு. நாம் அவனிடம் செல்ல தயங்கக் கூடாது என்பதற்கு அவனுக்கு நம் மீது இருக்கிற தனி பரிவு என்பது இரண்டாவது முக்கிய காரணமாகிறது. கடைசியாக மூன்றாவது நமக்குள்ள உரிமை. ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கும் நித்தியசூரிகளுக்கு எவ்வளவு யோக்கியத்தை உண்டோ, நித்தியசூரிகள் என்றால் அனந்தர் கருடர் விஸ்வசேனர் முதலியவர்கள், ஸ்ரீவைகுண்டம் என்பது பரமபதம், அவர்களுக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு எவ்வளவு யோக்கியத்தை தகுதி இருக்கிறதோ அதே அளவு யோக்கியத்தை நமக்கும் உண்டு. நாமும் தகுதி பெற்றவர்கள்தான். சமமாக சொல்லலாமோ அவர்களுக்கு சமமாக நம்மை என்று கேட்டால், நித்திய சூரிகளோடு ஒக்க தானும் என்கிறார். அவர்களோடு சமமாகத்தான் தான் இருக்கிறான். சொரூபத்தை மட்டும் பார்த்தார். தகுதியிலே தானாக ஏற்பட்ட தகுதி, நாம் முயற்சித்து சம்பாதித்துக் கொண்ட தகுதி என்று இரண்டு வகையாக பிரித்தால், முதலாவதற்கு ஸ்வரூப யோக்கியத்தை என்று பெயர். இது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சமமாகத்தான் இருக்கிறது. நம்மை போல பத்த ஜீவர்களுக்கும், நம்முடைய ஆச்சாரியர்கள் போல முக்த ஜீவர்களுக்கும், அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளான நித்திய ஜீவர்களுக்கும் எல்லாருக்கும் சமமாகத்தான் இருக்கிறது இந்த ஸ்வரூப யோக்கியத்தை பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கான தகுதி. அந்த யோக்கியத்தையோடு கூடவே நாம் பிறந்திருக்கிறோம். பின்னே ஏன் பால் மாற வேண்டும்? ஒரு தயக்கமும் வேண்டாம். மோட்சானந்தத்துக்கு ஆசைப்படுவதிலே தவறே கிடையாது. நமக்கு ஏற்ற புருஷார்த்தம் பகவத் அனுபவம் என்கிற மோட்சம்தான். ஆகையாலே உற்றதும் நீயே என்கிறார். சொரூபயோக்கியதையோடு இட்டு பிறந்து வைத்து என்கிறார். உற்றதும் நீயே என்பதற்கு இட்டு பிறந்து வைத்து என்பது காரணமாகிறது. இதுவரை உற்றது என்பதற்கு தகுந்த உசிதமான புருஷார்த்தம் என்று அர்த்தம் சொல்லி, அது என்ன என்று கேட்டால் பகவானை அடைவதுதான் என்று ஒரு முக்கிய கருத்தை கேட்டோம். பகவான் தான் நமக்கு பலன், உற்ற பலன் என்று. இன்றைய உபன்யாசத்திலே இரண்டாவது முக்கிய கருத்து என்று சொன்றேன். பகவானிடம் நாம் அணுகிற பெறுகிற ஆனந்தமானது பேரானந்தம் என்பது. இன்னும் சொல்ல போனால் பகவானே பேரானந்தம், ஆனந்தமயன் அவன், ரசன் அவன். அவனை பெறுவதாலே நமக்கும் பேரானந்தம் என்பது உபனிஷத்துகளிலே விளக்கி கூறிய கருத்து. தைத்திரியத்திலே ஒரு முழு அனுவாக்கமே உண்டு இதை விளக்குவதற்கு. ஆனந்தவல்லி என்கிற பகுதியிலே நமக்கு தெரிந்த ஆனந்தத்திலிருந்து ஆரம்பித்து நூறு நூறு மடங்காக ஏற்றிக்கொண்டு போய் நிரவதிகமான பிரம்மானந்தத்திலே கொண்டு போய் முடிக்கிறது ஸ்ருதி. இதோ அந்த வேத பகுதியை ஓதி கேட்போம். சித்தின்மை பேரானந்தம் என்பதற்கான வேதம். ஓம் சைஷானந்தஸ்ய மீமாஜும் ஸ்வாபவதி உவாஸ்யாஸ்வாது யுவாத்யாயகஹ ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹ சத்யேயம் சர்வ சித்தஸ்ய பூர்ணாஹ ஸ்யாத் ஏகோ மானுஷ ஆனந்தஹ ஏயே சதம் மானுஷ ஆனந்தாஹ ஏகோ மனுஷ்ய கந்தர்வாணாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் மனுஷ்ய கந்தர்வாணாமானந்தாஹ ஏகோ தேவ கந்தர்வாணாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் தேவ கந்தர்வாணாமானந்தாஹ ஏகஃ பித்ருணாம் கிரலோக லோகானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் பித்ருணாம் கிரலோக லோகானாமானந்தாஹ ஏக ஆஜான ஜானஹம் தேவானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதமாஜான ஜானஹம் தேவானாமானந்தாஹ ஏக கர்ம தேவானாம் தேவானாமஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் கர்ம தேவானாம் தேவானாமானந்தாஹ ஏகோ தேவானாமானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் தேவானாமானந்தாஹ ஏக இந்திரஸ்யானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் இந்திரஸ்யானந்தஹ ஏகோ ப்ரஹஸ்பதேரானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் ப்ரஹஸ்பதேரானந்தஹ ஏக ப்ரஜாபதேரானந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய ஏயே சதம் ப்ரஜாபதேரானந்தஹ ஏகோ ப்ரஹ்மண ஆனந்தஹ என்கிற வரையில் பொழுது போதும். அடிக்கடி ஆனந்தஹ ஆனந்தஹ என்ற பதம் வருகிறது. இது சிற்றின்பம் இன்மையின் என்பதை விளக்க வந்து அதற்கு மூலமான வேத வாக்கியம். இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன என்றால், உலகிலே பல்வேறு மனிதர்களுக்கு பல்வேறு தரங்களிலே பல்வேறு அளவுகளிலே ஆனந்தம் அதாவது இன்பம் இருப்பதை காண்கிறோம். தரித்திரனுக்கு ஒரு மாதிரி இன்பம், பணக்காரனுக்கு வேறு மாதிரி இன்பம், அங்கஹீனனுக்கு ஒரு மாதிரி இன்பம், பலிஷ்டனுக்கு வேறு மாதிரி இன்பம். இதில் எவனுக்கு இன்பம் அதிக பட்சமாக இருக்கிறதோ அவன் யுவா சாது அத்யாயக ஆசிஷ்ட திருதிஷ்ட பலிஷ்ட சித்தஸ்ய பூர்ணா என்றெல்லாம் சொன்னபடி இளமையோடும் கல்வி அறிவோடும் உடல் வலிமையோடும் உறுதியோடும் இறையாண்மை என்கிற ஐஸ்வர்யத்தோடும் பணத்தோடும் உலகம் முழுதுக்கும் உடைமையோடும் கூட இருப்பதாக நாம் வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுடைய இன்பத்தை மானுக ஆனந்த, மானுட இன்பம் என்று ஒரு அழகாக வைத்துக் கொள்வோம். அதை அடிப்படையாக கொண்டு மற்ற இன்பங்களை அளக்கப் போகிறோம் நாம், அதனாலே அதை அழகு என்கிறோம். இத்தோடு கூட அகாமஹதஸ்ய ஸ்ரோத்ரியஸ்ய, ஆசையாலே அடிபடாத வேத வித்வானுடைய ஆனந்தத்தையும், அவன் இதற்கு முன்னு சொன்ன ஐஸ்வர்யம், வித்தம், பலிஷ்டத்துவம் முதலியவை இல்லாமல் இருந்தால் கூட அவனுக்கு ஒரு ஆனந்தம் வந்து விடுகிறது. ஆசையாலே அடிபடாத சோத்திரியனுக்கு அவனுடைய ஆனந்தத்தையும் இதோடு சேர்த்து கொள்வோம். இதைவிட 100 மடங்காகும் மனுஷ்ய கந்தர்வர் என்ற இனத்தவருடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் தேவ கந்தர்வர் என்ற இனத்தவருடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் சிரலோக லோக பிதிருக்கள் என்கிற இனத்தவருடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் ஆஜான ஜான தேவர் என்ற இனத்தவருடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் கர்மதேவ தேவர் என்ற இனத்தை சேர்ந்தவர்களுடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் தேவர் என்ற இனத்தவருடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் இந்திரனுடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் பிருஹஸ்பதியனுடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் பிரஜாபதியனுடைய ஆனந்தம், அதையும் விட 100 மடங்காகும் பிரம்மத்தினுடைய ஆனந்தம். ஒவ்வொரு தடவை 100 மடங்கு பண்ணும் பொழுதும் ஆசையால் அடிபடாத போது சோத்ரியனுடைய இன்பம் எப்படி இருக்குமோ அதையும் கூட்டிக் கொண்டு 100 பெருக்கவும் என்று இந்த உபனிஷத் அறிவிக்கிறது. உண்மையில் பிரம்மானந்தம் அளவற்றது என்பதை சொல்வது நோக்கம். இதில் உள்ளபடியே மேலே யோசிக்காமல் நாம் புரிந்து கொண்டால் மனுஷ இன்பத்தை 100 10 தடவை பெருக்கினால் பிரம்மானந்தத்தின் அளவு வரும் என்று புரியும். இங்கு சொன்ன பிரம்மணஹ ஆனந்தஹ என்பது பரபிரம்மத்தின் ஆனந்தத்தையா அல்லது பிரம்மா என்று ஒருவர் இருக்கிறாரே அவருடைய ஆனந்தத்தையா என்று அலசலாம். இன்னும் புரியாதவை என்ன என்றால், மகிழ்ச்சியை 100 மடங்காக்குவது என்பது எப்படி என்பது தெளிவாக புரியவில்லை. பிரம்மானந்தத்தை இவ்வளவு என்று வரையறுத்து பேசுவதும் சரியாக படவில்லை. மற்ற உபனிஷத் வாக்கியங்களோடு பார்த்தால் அந்த இன்பமானது மிக மிக பெரியது என்பதை நம்மை போன்ற பாமரர்களுக்கு கூட புரிய வைக்கிற யுக்தியாக மட்டும் இந்த அனுவாக்க கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 100 10 தடவை பெருக்கி கிடைக்கிற எண்ணுக்கு கூட ஒரு பெயர் இருக்கிறது. பிராச்சீன கிரந்தங்களிலேயும் உண்டு, ராமாயணாதிகளிலே 100, 10,000, 10,00,000, 10,00,000,000 இப்படி ஏற்றிக்கொண்டே போக வேண்டும். 100 பெருக்கி சதம், அயுதம், பிரயுதம், நிர்புதம், மத்தியம், பரார்த்தம் என்பது வரை வேதத்திலேயே கூட எண்களுடைய பெயர்கள் இருக்கின்றன. இதன்படி இப்பொழுது சொன்ன எண் 10,00,000,000 பரார்த்தங்கள் என்று சொல்லலாம். இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கியை ஆனால் அப்படி சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அது நோக்கம் என்று, நோக்கம் அதுவில்லை. அளவில் அடங்காத ஆனந்தம் என்று சொல்வதே தற்போதைய நோக்கம். அதற்காக ஒரு பெரிய மகத்தர சங்கியை ஏற்படுத்தியிருக்கிறோம். சிற்றின்பமின்மையின் என்ற மும்மணிக்கோவை வரிக்கு மிகப்பெரிய ஆனந்தமாக இருப்பதாலே என்று தாத்பரியம். இதை ஆழவந்தார் இப்படி புரிய வைப்பார். ஸ்தோத்திர ரத்னத்திலே உபனிஷத்திலே ஏகோ பிரம்மண ஆனந்த என்று சொல்ற பிரம்மணா என்பது சதுர்முக பிரம்மா என்று வைத்துக் கொண்டு அவனுக்கும் மேலா இன்னும் புருஷர்களை கல்பித்து நூறு நூறு மடங்காக்கி பேசுவது முடியாமல் போனதாலே வேதம் ஓய்ந்து போயிற்று என்று இவர் சொல்கிறார். இதுவரை உற்றது நீ என்பதன் முக்கிய கருத்தும் சிற்றின்பமின்மை என்பதன் முக்கிய கருத்துமாக இரண்டு கருத்துக்களை கேட்டோம் இன்றைக்கு. இப்போது மூன்றாவது, பேரின்பம் என்று நேரடியாக சொல்லாமல் சிற்றின்பம் இன்மை என்று ஏன் பேசுகிறார்? அதற்கும் ஒரு காரணம் உண்டு. நமக்கு தெரிந்த இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். தெரிந்ததை கொண்டுதானே தெரியாததை விளக்க முடியும். இந்த சிற்றின்பங்களுக்கு உள்ள குறைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து அந்த குறைகள் இல்லாத இன்பம் பகவத் அனுபவத்திலே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைய மூன்றாவது முக்கிய கருத்து. அப்படி என்ன குறைகள்? சித்தின்பம் என்றும், புலனின்பம் என்றும், இந்திரிய சுகம் என்றும், விஷய சுகம் என்றும், அச்சித் சுகம் என்றும் பல பதங்களாலே சொல்லப்படுகிற நமக்கு மிகவும் பரிசிதமான பழகின இன்பத்திலே என்ன குறைகள் என்றால், ஆலோசித்து பார்த்தவர்கள் ஏழு குறைகளை கூறியிருக்கிறார்கள். இந்த ஏழையும் இப்பொழுது சிற்றின்பம் என்கிற வார்த்தையிலே, சிறு என்கிற விசேஷணத்திலே அடைக்கப்பட்ட அர்த்தங்களாக நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சிறுமை இந்த இன்பத்துக்கு, நமக்கு தெரிந்த இன்பத்துக்கு என்றால், அதை தேசிக சுத்தியை விளக்குகிறது. மேற்கோள், அல்பத்வ அஸ்திரத்வ துக்க மூலத்வ துக்க மிஸ்ரத்வ துக்கோதர்க்கத்வ விபரீதாபிமான மூலத்வ சுவாபாவிகானந்த விருத்த அச்சித் விஷயானுபவ தோஷ சப்தகத்தை. இதிலே உங்கள் ஆகிற தை என்கிற வேற்றுமை உருபுகள் தவிர மற்ற எல்லாமே சம்ஸ்கிருத பதங்களாக இருக்கின்றன. அதனாலே தமிழிலே அனுமதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏழு தோஷங்கள் சொல்கிறார். நமக்கு தெரிந்த சிற்றின்பங்களிலே அவை எவை என்றால், ஒன்று, கொஞ்சமாயிருக்கிறது, அளவில் குறைவு. இரண்டு, கொஞ்ச நாளிலே இருக்கிறது, பின்னாலே இல்லாமல் போகிறது. மூன்று, துக்கப்பட்டால்தான் கிடைக்கிறது இந்த சுகம். நாலு, துக்கத்தோடு கலந்தே வந்திருக்கிறது இந்த சுகம். ஐந்து, துக்கத்தை பின்னாலே விளைவிக்கிறது இப்பொழுது இருக்கிற சுகம். ஆறு, இது தப்பான எண்ணத்தின் காரணமாக வருகிறது. ஏழு, இது இயல்பான இன்பத்துக்கு முரண்பட்டிருக்கிறது என்று ஏழு குறைகள் இந்த சிற்றின்பங்களுக்கு சொல்லுகிறார். இந்த ஏழையும் மிக சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வாரத்திலே முமுட்சுத்வ அதிகாரத்திலே ஏழாவதிலே இருப்பது. ஏழாவது அதிகாரத்தில் இருக்கிற ஏழு குறைகளையும் இந்த மும்மணி கோவையின் ஏழாவது பாசுரத்திலே இருக்கிற சிற்றின்பம் என்பதற்கு அர்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடலிலே ஒருவனுக்கு சொறி சிறங்கு வந்ததானால் அரிக்கிற இடத்தை சொறியும் போது ஆனந்தம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அப்படி கிடைக்கிற இன்பம் ஒன்று இருக்கிறது. அது துக்கமிஸ்ரமான இன்பம், துக்கத்தோடு கலந்திருக்கிறது. ஏனென்றால் இவனாலே சொரிய முடியாத பொழுது அவனுடைய நமைச்சலும் கிறங்கி விளக்க சில ஆபாசங்களும் தாங்க முடியவில்லை. பல இன்னல்களோடு கலந்திருக்கிறது அந்த சூரிய இன்பம். இன்னொரு உதாரணம், சர்க்கரை பொங்கல் சாப்பிடும் பொழுது இன்பம் கிடைப்பது வாஸ்தவம் தான், ஆனால் சில மணிகள் கழித்த பிறகு அந்த இன்பம் இருப்பதில்லை. சிறிது நேரமே நாக்கிலே தித்திப்பிருக்கிறது. இன்னொரு உதாரணம், மலரை முகர்ந்து பார்க்கும் போது கிடைக்கும் இன்பம் அது நமக்கு தெரிந்த மற்ற இன்பங்களை விட குறைவாக இருக்கிறது. இப்படி அல்பத்தும் அஸ்திரத்தும் துக்கமிஸ்ரத்தம் என்பதெல்லாம் உதாரணங்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். நசுகாலப்யதே சுகம் என்று ஒரு பழமொழி உண்டு. சில நாள் சுகப்படுவதற்காக பல நாள் துக்கப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கிறதை நாம் வாழ்க்கையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்த்தால், போதை பொருள்கள் என்று இருக்கின்றனவே, அவற்றை நுகர்ந்தால் அவற்றை சாப்பிட்டால் உடனே போதை இன்பம் கிடைக்கிறது. அப்படி போதை தலைக்கேறி நம்மை ஏதோ வேறு உலகத்துக்கு அழைத்து செல்வது போல மகிழ்ந்தாலும் கூட பிற்காலத்திலே அது ஆரோக்கியத்தை கெடுத்து இன்னல் தருகிறது. அதனாலே இப்பொழுது அதிக சுகம் இருப்பது கூட பின்னால் சுகத்திற்கு கேடு ஏற்படுத்துகிறார். இன்னொரு வித தோஷம், அகங்காரம் மமகாரம் முதலிய தீய எண்ணங்களாலே கிடைக்கிற சுகம், நம்முடைய குழந்தையை கொஞ்சும் போது கிடைக்கிற சுகம் கூட அந்த குழந்தை நம்முடையது என்கிற எண்ணத்தோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தீங்குகளோடு கூடவே அந்த சுகம் வளர்கிறபடியாலே அதை நம்புவதற்கில்லை. கடைசியாக ஒன்று, நமக்கு இயல்பானது இறை இன்பம் என்பதுதான், நம் சுவாவத்துக்கு ஏற்றது. மும்மணி கோவிலே உற்றது நீயே சித்தின்பின் என்கிறாரே, நமக்கு நம் சுவாவத்துக்கு பகவத் அனுபவம் தான் ஏற்படுகிறது ஏற்றது. ஆனால் இதற்கு இந்த சித்தின்பமானது முட்டுக்கட்டை போடுகிறது. நம்மை நாம் சுவாபாவிகமான ஆனந்தத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது இந்த சிற்றின்பம் என்பது இதில் இருக்கிற ஏழாவது தோஷம். இப்படி தனித்தனியாக ஏழு திருஷ்டாந்தங்கள் ஏழு தோஷங்களுக்கும் நாம் காட்ட முடியுமானாலும் ஒவ்வொன்றிலுமே இந்த ஏழு தோஷங்கள் உண்டு என்பதுதான் உண்மை. எல்லா விஷய சுகங்களுமே அளவில் குறைந்தவிதாம், எல்லா விஷய சுகங்களுமே நிலைத்து நிற்காதவைதான், எல்லா விஷய சுகங்களுமே துக்கத்தோடு சேர்ந்து கலந்து வந்தவைதான் என்றபடியாக இந்த ஏழையுமே எல்லாவற்றிலுமே இருப்பதாக யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் தோஷ சப்தகத்தை. இந்த ஏழு குறைகளிலே எதுவுமே இல்லாதது பகவதானந்தம். பகவானுடைய ஆனந்தத்தை மட்டும் சொல்லவில்லை, பகவான் என்கிற ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. அது அந்த ஆனந்தமானது பகவத் பிராப்தியாலே கிடைக்கிற ஆனந்தம், மோட்ச ஆனந்தம் என்பது அளவிலே பெரியது, நிலைத்து நிற்கக்கூடியது. அதை அடைவதற்காக நாம் பண்ணுகிற உபாயமே கூட இன்பமயமானது, கொஞ்சம் கூட துன்பமே கலக்காதது, பின்னாலும் கூட துன்பத்தை விளைவிக்காதது, உண்மையான அறிவாலே ஏற்படுவது இயல்பானது. இந்த வாசிகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்காக சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் உள்ள வாசிகளை புரிந்து கொண்டு ஒற்றது நீயே என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பேரின்பம் என்ற பதத்தை இடாமல் இங்கே சிற்றின்பமின்மை என்று பதங்களை இட்டிருக்கிறார் மும்மணி கோவையிலே தேசிகர். இதுவரை மும்மணி கோவையின் இந்த வரியிலே மூன்று கருத்துக்களை கேட்டோம். நமக்கு உச்சிதமான லட்சியம் இலக்கு பகவானே என்பது முதலாவது. அவனிடம் கிடைக்கிற ஆனந்தமானது பேரானந்தம் என்பது இரண்டாவது. மற்ற விஷய சுகங்கள் எல்லாம் ஏழு தோஷங்கள் கொண்ட சிற்றின்பங்கள் என்பது மூன்றாவது. அடுத்ததாக இப்போது நாலாவது கருத்துக்கு போவோம். கைவல்யம் என்று ஒரு நிலை இருக்கிறது. அதை ஆத்மானுபவம் என்றும் சொல்லலாம். ஜீவாத்மாவை அனுபவிக்கிறபடியாலே அந்த பெயர். ஒரு ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தையே, பிரகிருதி வியுக்த ஸ்வரூபத்தையே அனுபவித்தால் அது கைவல்யம். நமக்கு தெரிந்த அதி சுகத்திலே அது சேராது. ஏனென்றால் ஜீவாத்மா அதித் கிடையாது, அது அதிச்சுகமும் கிடையாது, அது சித் இன்பமும் கிடையாது. ஏனென்றால் அளவிலே அதிகமானது என்கிறார்கள். ஆனால் அதையும் சிற்றின்பம் என்பதில் தான் சேர்க்க வேண்டும் என்றும், பகவானை அனுபவிக்கிற மோட்சானந்தம் மட்டுமே பேரின்பம் என்றும் நம்முடைய சம்பிரதாய கருத்து. இதிலே சம்பிரதாய பேதம் அபிப்பிராய பேதமும் உண்டு. வேறு சில சம்பிரதாயங்களிலே கைவல்யத்தையும் மோட்சத்தையும் பிரித்து பார்க்காமல் விடுபவர்களும் உண்டு. கைவல்யமும் நல்ல குறிக்கோள் என்று வாதிப்பவர்களும் உண்டு. அவர்கள் நம்மிடமிருந்து வேறுபடுகிறார்கள். கைவல்யமும் சிற்றின்பத்தில் தான் சேரும் என்பதை நம் ஆழ்வாராச்சாரியர்கள் எப்படி தெரிவிக்கிறார்கள் என்பதை இந்த நாலாம் பகுதியிலே இன்றைக்கு கேட்கப் போகிறோம். திருவாய் மொழியிலே ஒரு பாசுரம் வரிகள். கண்டு கேட்டு நோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் என்று ஒரு வாக்கியம். இதிலே அர்த்தம் சொல்லும்போது ஐங்கருவி என்று ஒரு பதம் வந்திருக்கிறது. அஞ்சு கரணங்கள், நம்முடைய உடலிலே ஐந்து கருவிகள் இருக்கின்றன. கண்ணு, காது, தோலு, மூக்கு, நாக்கு என்று இவற்றுக்கு வெளிப்புலன்கள், பாஹ்ய இந்திரியங்கள் என்று பெயர். இவை ஐந்தும் ஐந்து விதங்களிலே, வழிகளிலே நமக்கு இன்பம் பயக்கின்றன, மகிழ்ச்சி அளிக்கின்றன. கண்ணால் கண்டு இன்பம், காதால் கேட்டு இன்பம், தோலால் தொட்டு இன்பம், மூக்கால் மோந்து இன்பம், நாக்கால் சுவைத்து இன்பம் என்பதை ஆழ்வார் எப்படி சொல்கிறார்? கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு என்று சொல்கிறார். இப்படி ஐந்து வகைகளிலே புலனின்பம். இதிலே நம்முடைய எல்லா இன்பங்களும் அடங்கி விடுகின்றன. ஆண் பெண் புணர்ச்சி இன்பம் இவற்றுள் அடங்கவில்லையே என்று நினைக்க வேண்டாம். அதிலும் இந்த ஐந்தும் தான் இருக்கின்றன என்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளிலே. நாம் இவ்வுலகில் பெறுகிற இன்பமெல்லாம் இந்த ஐந்தின்பால் படும். இதற்கு மேலாக அந்தக்கரணம் என்று உள் புலன் ஒன்று இருக்கிறது, மனஸ் என்பது. அது இந்த ஐந்தின் வழியாக கிடைத்த இன்பங்களைத்தான் அதுவும் சுவைக்கும். இவை எல்லாமே சிற்றின்பங்கள் தான், அவை கிடக்கட்டும். இப்போது சொல்ல வந்த விஷயம் வேறு. அது இந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் பாடலிலே அடுத்த வரியிலே இருக்கிறது. தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் என்று. தெரிவறிய நாம் புரிந்து கொள்ள கஷ்டமாயிருக்கிற, யோகிகளுக்கு மட்டும் புரிகிற, சாஸ்திரங்களிலே விளக்கின கைவல்யம் என்பதை இதனால் குறிப்பிடுகிறார். அதை அளவில்லா சிற்றின்பம் என்கிறார். இரண்டு பதங்கள் ஒன்றுக்கொன்று விரோதிக்கின்றன. அளவில்லாத இன்பம் எப்படி சிற்றின்பம் ஆகும்? இதை பகவத் விஷயம் இப்படி விளக்குகிறது. பகவத் விஷயம் என்றால் திருவாய்மொழிக்கு பூர்வாச்சாரியர்களின் வியாக்கியானம் என்று அர்த்தம். முக்கியமாக முதல் வியாக்கியானமாக திருக்குறுகை பிரான் பிள்ளானின் திருவாராயிரப்படிக்கு பகவத் விஷயம் என்கிற பெயரை ஸ்ரீமத் ராமானுஜரே சூட்டினார். அதற்கும் வியாக்கியானமாக பித்தாளத்திலே அமைந்தவற்றுக்கும் நாம் பகவத் விஷயம் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புஸ்தகம் என்ன விளக்கம் தருகிறது என்றால், விஷய ரசங்களிலும் கைவல்ய அனுபவ ரசத்திலும் என்று பிள்ளாம். அதாவது கைவல்யம் என்கிற பெயர் ஆழ்வார் சூக்தியிலே காணும். அதிலே அளவில்லா சிற்றின்பம் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு கைவல்யம் என்ற அர்த்தத்தை, கைவல்யம் என்றால் ஆத்மானுபவம் என்ற அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று பிள்ளான் கூறுகிறார். அதற்கும் வியாக்கியானமாக அமைந்த சப்தார்த்தத்திலே அவதிரகிதமான ஐஸ்வர்ய சுகாத் அதிக தரமான சிறிய சுகத்தையும் பகவத் அனுபவ சுகாபேட்சையா அத்தியல்பமான ஆத்ம மாத்திர அனுபவத்தையும் என்று பதவுரை. அளவில்லா என்பதற்கு அவதி ரகிதமான என்று சம்ஸ்கிருதப்படுத்தியிருக்கிறார். அளவு அவதி இல்லா ரகித சிற்றின்பம் என்றால் சிறிய சுகத்தை என்று இப்படி பதவுரை கொடுத்தவுடனே ஒரு விளக்கமாக அவதி ரகிதம் என்றால் ஐஸ்வர்ய சுகாது அதிக தரம் என்று. நமக்கு ஐஸ்வர்ய சுகம் இருக்கிறதே மானுஷானந்தம் என்பது அதை விட அதிக தரம், மேலும் அதிகமானது, அதனாலே அளவில்லாதது என்று. அதே மாதிரி சிறிய சுகத்தை சிற்றின்பத்தை என்பதற்கு எப்படி விளக்கம் தருகிறார், பகவத் அனுபவ சுக அபேட்சையா அத்யல்பம். ஒரு பேரின்பம் இருக்கிறதே பகவத் அனுபவ சுகம் என்று, மோட்சானந்தம் என்று பெருமாளையே அனுபவிக்கிற மகிழ்ச்சி, அதை அபேட்சித்து அதோடு ஒப்பிட்டால் அத்தியல்பம், மிகவும் குறைவானது என்ற அர்த்தம் இந்த சிற்றின்பம் என்பது. இது ஆத்ம மாத்திரானுபவத்தை, ஜீவாத்மாவையே அனுபவிக்கிறோம் என்பது, அதுவும் பெரிய அனுபவம் தான் ஒரு விதத்திலே, அதனாலே அளவில்லா என்கிறோம். ஆனால் அது சிறிய அனுபவம் தான் இன்னொரு விதத்திலே, அதனால் சிற்றின்பம் என்கிறோம் என்று சொன்னார். ஆழ்வார் சொன்ன அளவில்லா சிற்றின்பம் என்பது கைவல்யத்தை தான் என்று ஆச்சாரியர்கள் விளக்கிய கையோடு, அதெப்படி அளவில்லதாயும் இல்லாததாயும் அதே சமயத்திலே சின்னதாயும் இருக்க முடியும் என்ற கேள்விக்கும் விடை தருகிறார்கள் ஆபேட்சிகம் என்று. ஆபேட்சிகம் என்றால் இன்னொன்றோடு ஒப்பிடும் பொழுது, அதாவது ஒன்றை விட அதிகமானது இன்னொன்றை விட குறைவாக இருக்கலாம் இல்லையா. ஒரு கோட்டை போட்டு இந்த கோடு நீளமா குட்டையா என்று கேட்டால், அதை விட சின்னதை விட நீளம், அதை விட பெரியதை விட குட்டை என்று சொல்வது போலே இது. நமக்கு தெரிந்த சுகங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த கைவல்ய சுகமானது அளவில்லாதபடி அதிகம், பல பல மடங்கு அதிகம். ஆனால் பகவத் அனுபவம் என்கிற மோட்சத்துடன் ஒப்பிடும் போது அது மிக குறைவானபடியினாலே சிற்றின்பம் என்று ஆச்சாரியர்கள் தருகிற விளக்கம் இது. இப்போது இதை பற்றி ஏன் மும்மணிக்கோவை வரியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நீ ஏ சிற்றின்பமின்மையின் என்று ஒரு ஏவகாரம் இருக்கிறதே, நீ ஏ என்று. பகவத் அனுபவம் தவிர மற்றதெல்லாம் சிற்றின்பம் என்று அர்த்தம். அதற்காகையாலே ஆழ்வார் அருளி செயலை காட்டி கைவல்யத்தை விளக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் பல இதர சம்பிரதாயங்களிலே கைவல்யத்தையும் பேரின்பத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நம் சம்பிரதாயத்திலே நீயே உற்றது சிற்றின்பம், சிற்றின்பம் இல்லை பேரானந்தம் என்பது ஒன்றுதான், அது பகவான் தான். நாலு கருத்துக்களை கேட்டாயிற்று. அடுத்து ஐந்தாவது கருத்துக்கு போவதற்கு முன்னே, இதுவரை கேட்ட நாலு கருத்துகளுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வேறு கிரந்தங்களிலே எப்படி புரிய வைக்கிறார்கள் என்பதை சற்று கேட்டுவிட்டு ஐந்தாவது கருத்துக்கு போவோம். முதல் கருத்து, உற்றது உசித புருஷார்த்தம் நீயே. அதை திருப்பாவியிலே ஆண்டாள் உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம் என்கிறாள். நாம் உமக்கு தகுந்தவராகவே ஆவோம், உமக்கே ஆள் செய்வோம், அதாவது கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருப்போம் என்று. கைங்கரியங்களை பண்ணுவதேதான் அந்த பேரானந்தம் என்பது. கைங்கரிய விருத்தியாலே கிடைக்கிற ஆனந்தம் தான் மகானந்தம். மோட்சத்திலும் நாம் கைங்கரியங்கள் தான் பண்ணிக்கொண்டிருப்போம், உற்றோம் ஆவோம் என்று. உற்றதும் நீத்தே என்பதற்கு ஆண்டாள் சுத்தி. அடுத்தது பகவானை அனுபவிப்பதுதான் பேரானந்தம் என்பது. அதை தைத்திரிய உபனிஷத்தானது ரசோ வைசஹ ரசக்ஷேவாயம் லப்வானந்தி பவதி என்று விளக்கும். பகவான்தான் ரசம் என்று சொல்லப்படுபவன். அந்த ரசத்தை அடைந்து ஆனந்தம் உள்ளவனாக இவன் ஆகிறான் ஜீவன் என்று உபனிஷத்திலே. இந்த முக்தானந்தத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகிற இரண்டு சம்ஸ்கிருத பத்ய பாதங்கள் இப்பொழுது. ஒன்று அதிகரண சாராவளியிலே என்று சந்திராவிரத்திலே, இன்னொன்று தயாசதகத்திலே திருஷ்டே ததிதர சுகை கம்யதே கோஷ்பதம் என்று மந்தாக்ராந்தாவிரத்திலே. விருத்தம் இருக்கட்டும், இந்த இரண்டிலேயும் இரண்டு திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றன. முக்தானந்தத்தோடு ஒப்பிடும் பொழுது மற்ற இன்பங்கள் எல்லாம் மிக ஸ்வல்பம் என்பதற்கு இரண்டு திருஷ்டாந்தங்கள். ஒன்று நீர்த்தி விலை திருஷ்டாந்தம், இன்னொன்று குளம்படி திருஷ்டாந்தம். இரண்டிலேயும் அந்த மோக்ஷானந்தத்தை, பகவத் அனுபவ ஆனந்தத்தை ஒரு சமுத்திரமாக சொல்லி மற்ற நமக்கு பரிசிதமான ஆனந்தங்களை எல்லாம் அதோடு ஒப்பிடும் பொழுது எப்படி சொல்லலாம் என்பதை, ஒன்றிலே நீர் திவலையினுடைய துளி என்றும் இன்னொன்றை கோஷ்பதம் என்றும். அதாவது ஒரு சமுத்திரத்துக்கும் அதனுடைய ஜல திவலை இருக்கிறதே, அதனுடைய லவம் இருக்கிறதே, பிரஷத லவம், அதற்கும் இருக்கிற வாசி மோட்சானந்தத்துக்கும் மற்ற எல்லா புருஷார்த்தங்களுக்கும் என்கிறது. இரண்டாவது என்ன சொல்கிறது, கோஷ்பதம் என்றால் மாட்டு குளம்படி அளவு. ஒரு மாடு நடந்து போனால் அதன் கால் அடிபடுமே, கால் அடி பதியுமே, அந்த பதியத்திலே லேசாக பள்ளம் ஏற்படுமே, அந்த பள்ளத்திலே தண்ணி குட்டினால் அது அளவு எப்படி, அதுதான் கோஷ்பதம் என்று பெயர். ராமாயணத்தில் அடிக்கடி வரும். சமுத்திர ஜலத்துக்கும் கோஷ்பத ஜலத்துக்கும் என்ன வாசியோ அவ்வளவு வாசி இருக்கிறது. வாசி என்றால் வித்தியாசம். பகவத் அனுபவ ஆனந்தத்துக்கும் மற்றத்துக்கும் வேறு சுகங்களுக்கும் என்று. முக்கிய கருத்துகளிலே மூன்றாவது அதி சுகத்திலே தோஷங்கள் அல்பத்வம் முதலியவை என்பது. அதற்கான மேற்கோள் இப்பொழுது அற்பசாரங்கள் அவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன் என்று திருவாய்மொழியிலே. அந்த ஆனந்தங்கள் எல்லாம் அல்பசாரங்கள் என்றும், சுவைத்து அகன்று என்பதாலே பரிமிதம் மட்டுமன்றி பரிமித காலத்துக்கானது என்றும், ஒயின்றேன் என்றாலே என்பதாலே துக்கநிஸ்வாதிகளையும் காண்பித்து தோஷ சப்தகங்களை சொல்கிறார். அதிலே பரிமிதரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பராங்முக என்று சஹஸ்ரபிரைசாரத்திலே இந்த கைவல்யத்தை பற்றி பேசுகிறார். அது ஸ்வாத்ம ஆத்மாவை அடைதல். அது பரிமித ரசம் கொண்டது, குறைவான மகிழ்ச்சியையே தருவது. மோட்சத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த அதிலே பிரயாசம் பண்ணுபதிலிருந்து நாம் பராமுகராக இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பை அதிலே போட்டுவிடக் கூடாது. பரிமித ரசாப்தி பிரயாச பராமுகா, அப்படி பராமுகராக நாம் இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார். அடிக்கடி சுவாமி தேசிகனும் சொல்றார், கைவல்யத்திலே எழுந்துவிடக் கூடாது என்று. கைவல்யமும் நமக்கு வேண்டாம், ஐஸ்வர்யமும் ஜரா மரண ஆதி துக்கங்களுக்கு ஈடான கர்மங்களும் கழிந்து பரிபூர்ண பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகமான கர்மம் கழியாதே கிடக்கிற அளவிலே படியிருப்பது ஒரு ஸ்வாத்மானுபவ ஆனந்த விசேஷம் என்கிறார் பாரத்திலே. கைவல்யத்தையும் உயர்வாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மேற்கோளிலே. எம் லப்வாச அபரம் லாபம் மன்யதே நாஜிகம் ததா, எந்த கைவல்ய ஆனந்தத்தை ஸ்வாத்மானுபவ ஆனந்தத்தை அடைந்தவன் இதற்கு முன்பான் அடைந்த ஆனந்தத்திலே எதுவுமே இதை விட அதிகம் கிடையாது என்றுதான் நினைக்கிறான். அதனால்தான் அது அளவில்லா ஆனந்தம். ஆனாலும் கூட அது ஏன் சித்திந்தம் என்று சொல்கிறோம் என்றால், எல்லா கர்மங்களும் கழிந்த பிறகுதான் அது வந்திருக்கிறது என்பது ஓரளவில் உண்மைதான். ஒரே ஒரு கர்மம் பரிபூர்ண பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகமான தடங்களாக இருக்கிற கர்மம் மட்டும் நின்று கொண்டிருக்கிறது. மற்ற வினைகள் எல்லாம் அழிந்து விட்டன கைவல்யம் கிடைக்கும் பொழுது. இது தவிர கைவல்யத்தை பற்றி குறைத்து பேசுகிற இடங்கள் நிறைய உண்டு. ஆத்ம பிரபணரையும் பிரகிருதி சம்சிருஷ்டம் பிரகிருதி வியுக்தம் என்கிற இவ்விரண்டு படியிலும் பிரம்ம திருஷ்டியாலேயாதல் ஸ்வரூப மாத்திரத்தாலேயாதல் உபாசிக்க மூட்டி அவை நாலுகைக்கும் பலமாக அல்ப ஆஸ்வாதங்களை கொடுத்து புனராவர்த்தியை பண்ணியும் இப்படி பல முகத்தாலே பகவத் பிராப்திக்கு இலக்காயிருக்கும் என்று இந்த கைவல்யத்தை பற்றி அர்த்தபஞ்சகாதிகாரத்திலே பிராப்தி விரோதி என்பதை விளக்கும் பொழுது சொல்கிறார், கைவல்யமும் ஒரு பிராப்தி விரோதியிலே சேர்த்திருக்கிறார். அதிலேயே நாலு வகைகள் சொல்லி இருந்தாலும் கூட இந்த கைவல்யத்தில் புனராவர்த்தி உண்டு என்றும் சொல்கிறார். அங்கே ஒரு நமக்கெல்லாம் புரியும்படியான திருஷ்டாந்தத்தை இட்டு காண்பிக்கிறார். 32 அடியான துறவு தத்துவார் முன்னடியிலே விழுந்ததோடு 30ஆம் அடியிலே விழுந்ததோடு ஆகியரா என்று. ஒரு கிணறு ஒருவன் தாண்ட வேண்டி இருக்கிறது. அந்த கிணறனுடைய விட்டம் 32 அடியாக இருக்கிறது. அதிலே முதலடியிலே விழுந்தால் என்னவோ அதே துன்பம்தான், 30ஆம் அடியிலே விழுந்தாலும். அது இரண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே போல இந்திரிய சுகங்களிலே மாட்டிக்கொண்டு மோட்சத்தை இழந்தால் என்ன, மிகப்பெரியதான கைவல்ய சுகத்திலே மாட்டிக்கொண்டு மோட்சத்தை இழந்தால் என்ன, கிணறிலே விழும் பொழுது முன்னடியிலே விழுந்தால் என்ன, 30ஆம் அடியிலே விழுந்தால் என்ன, விழுந்தது விழுந்தது தானே, மோட்சம் கிடைக்காது தானே என்று சொல்லி காண்பிக்கிறார். அதனாலே சித்தின்பத்தையும் கைவல்யத்தையும் சித்தின்பத்திலே சேர்த்து நீயே சித்தின்பமின்மை என்று. உன் அனுபவம் தவிர வேறு எந்த அனுபவமும் சித்தின்பம் என்பதில் தான் சேரும், ஆத்மா அனுபவம் உள்பட என்பதை விளக்குகிறார். இதிலே உற்றதும் நீயே என்பதற்கு இன்னும் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் நிறைய இருக்கின்றன. உற்றது என்பதற்கு கைவிட முடியாத, பரித்தியாகம் பண்ண முடியாத நெருங்கிய அந்தரங்கமான வஸ்து என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. உற்றது என்பதற்கு நாம் வசிக்கிற இடம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதெல்லாம் தாத்தாச்சாரிய வியாக்கியானத்திலே மும்மணி கோவிலே சொன்ன வேறு அர்த்தங்கள். இவற்றை பற்றி விரிவாக அலசாமலே இப்பொழுது இன்றைய உபன்யாசம் முடிகிறது. இன்றைக்கு மும்மணி கோவையிலே 7ஆம் பாசுரத்திலே அளவற்றதும் நீயே சிற்றின்பமின்மையின் என்ற வரியினுடைய விசேஷார்த்தங்களை கேட்டோம். அடுத்த வாரம் இதற்கு அடுத்த வரி ஆறும் நீயே ஆற்றுக்கருள்தலின் என்பதனுடைய அர்த்தங்களை கேட்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்